நவீன தமிழ் சங்கமாம் நற்றிணையின் ஓர் ஆயிரமாவது நாள். இனிய பயணம் தொடர அயராது பாடுபடும் ஞானப்பிரியன் ஐயா மற்றும் குழுமத்திற்கு அன்பான வாழ்த்துக்கள். நற்றிணை இன்றைய தினம் நற்றமிழ் வளர்க்க நினைக்கும் நல்ல உள்ளங்களின் நல்ல துணை. இணையில்லா பணியாற்றி வரும் நற்றிணை இமயத்தின் சிகரம் தொட நல்வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் ஞானப்பிரியன் ஐயா அவர்களுக்கு தொழில்நுட்ப துணைபுரியும் நற்றிணையின் எடிசன் மணியன் ஐயா அவர்களையும் மற்றும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் வழங்கி வரும் அனைத்து நற்றமிழ் உள்ளங்களையும் மனதார வாழ்த்துகிறேன். எனக்கு நல்ல தமிழ் நட்புறவுகளை ஏற்படுத்தி தந்த நற்றிணைக்கு நன்றி. எனக்கு நல்ல தமிழ் நட்புறவுகளை ஏற்படுத்தி தந்த நற்றிணைக்கு நன்றி. அன்புடன் விருதுநகரிலிருந்து சாமி.